शुक्लां वरदरं विष्णुं सतिवर्णं सदर्पजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्य व्यासं वशिष्ठनब्धारं शक्ते मौत्रं मगळ्मषं परात्रात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणिदये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धना विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन वास दुर्वाधर्माणायेषेण भवनानानि सर्वस युधिष्ठिरशान्तनवं पुनरेवाप्यपाक्षद युधिष्ठिरवास किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्वन्देकं कमर्चन्द प्राप्नो अनवाशुभं गोधर्मसर्मधर्माणां भवदः परमो मदग किं जपत्मुच्यते जन्तोर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्मवास जगत्प्रभं देवदेवं मनन्दं पुरुषोत्तमं सन्नाम सहस्रेण पुरुषदददोदिदद दमे वाचार्चय नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्वन्नमस्यं च भजमानस्तवमेयावस अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकात्यक्षं स्वनित्यं सर्वदुरादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधन्मन्यं लोकानां कीर्तिवर्धनं लोकानादं महात्बोधं सर्वभूतभवोद्भवं एष मे सर्वधर्माणां धर्मो दिगतमो मदः यक्भक्तया पुण्डरीकाक्षं सर्वनर्तेन्नरः सदा परं व्योमहातेज परं व्योमहादव परं व्योमहद्ब्रह्म परं व्यापरायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां स मङ्गलं दैवतं देवतानां स भूतानां यो अव्ययपिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिं च प्रलयं यान्ति पुनरेवाप्युगराक्षये तस्य लोकप्रदण्डस्य जगन्नाथस्य भोपदे विष्णुनाम सहस्रं मे तृणुभावभयावहं यानि नामानि कौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि वश्मियामि बोधये ऋषीनाम्नां सहस्रस्य वेदस्यासो महामुने छन्दोऽनुष्ठत देवो भगवान् देवकी सुतः अमृतां सुद्भावो बीजं शक्तिर्देवकी नन्दनः त्रिसामकृदयं तस्य चन्त्यच्च विनियच्छते विष्णुं ज्येष्ठं महाविष्णुं प्रभविष्णुं महेश्वरम् अनेकरूपदैत्यान्तं नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीविष्णु दिव्यसहस्रामसोत्रमहामन्त्रस्य श्रीवेदस्यासो भगवान् ऋषि अनुष्टुप् छन्दः श्रीमहाविष्णुपरमात्म श्रीमन्नारायणो देवता अमृतं सुद्भावो भानुरिति बीजम् देवकी नन्दनष्टप्तेति शक्ति उत्पवशो भानुदेव इति परमो मन्त्रः सङ्गप्रदी नन्दकी सक्रीदिखिलहम् सारङ्गदण्डगदारगैस्त्रं रथाङ्गपाणिरक्षोऽपि नेत्रं त्रिसामसामगसामेदि कवसम् आनन्दप्रम्योदियोणि ऋतुसुदस्नकालदिक्पन्दः श्रीविश्वरूप इति ध्यानं श्रीमहाविष्णुप्रदेश सहस्रामजपे विनियोग ध्यानम् क्षीरदण्डप्रदेशशिशिमणिविलसौगदे मौदिकानां मालाक्लुप्तासनस्थसपटिगमणि निपरै मौदिकै मण्डिताङ्ग सुप्रैरप्रैरदप्रैरुपरि रसितै मुक्तपीयूषवशै आनन्दिना पुण्या तरिनलिना गता सङ्गवाणिर्मुकुन्दः कूपावधेयस्य नाभेर्भेदसूरनीलसन्द्रसुसौनेत्रे कर्णावासस्रो धवर्मुखविदगणो यास्य वास्येयमब्धे अन्धस्थं यस्य विश्वं सुरनगरगोवि गन्धर्वदैत्यै चित्रं ब्रं ब्रं पदे दिरिपौणपवशं विष्णुमीशं नमामि ஓம் நம பகவதே வாசுதேவாய சாந்தாகாரம் புஜகநயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனஸ்த்ரூசம் மேகவண்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநயன் யோகி த்ருதியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைநாதம் மேகசியாமம் பீத கௌசேவியவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌசுவோஸ்வாசிதாங்கம் புண்ணியபேதம் புண்டரிகாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைநாதம் நம நமஸ்தூதானம் ஆதிபூதாய புப்ரதே அனேகரூபரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே சசங்கசக்கரம் சகீரலகுண்டலம் சவீந்திரவஸ்திரம் சரசீரசேஷணம் சகாரவஸ்திர சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரச சதுர்புஜம் சாயாயம்பாரி ஜாதஸ்ய சேம சிம்சாசனோபரே ஆசீனமம் புதஸ்யம் ஆயதாட்சம் மலங்கிருதம் சந்திராராணம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கித வட்சசம் ருக்மணி சத்யபாமம் சசிதம் கிருஷ்ணம் மாத்ரயே ஹரி ஓம் விஸ்வம் விஷ்வம் வஷட்காரோ போத பவ்ய பவத் பிரபோ பூதத்ருதோ பூதத்ருதோ பாவோ பூதாத்மா பூத பாவனஹா பூதாத்மா பரமாத்மா சம்முக்தானாம் பரமாம் கதி அவ்யப்ருதர்ச்சார்த்தி சேத்ரந்தோ ஆசரயாவசம் யோகோ யோகோ விதாம் நேத பிரதான புருஷேஸ்வரகம் நரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ சர்வ சர்வ சிவஸ்தானோ பூதாதீனி திரவ்யயம் சம்பபாவோ பாவனோ பர்த பிரப பிரபரீஸ்வரகம் ஷியம்பே சம்பராஜ புஷ்கராசோ மகாசுனகம் அனாதீனிதனோ தாதா விதா தாதா துருத்தமகம் அப்பிரமேய விருகேச பத்மநாப அமர பிரப விஸ்வகர்மா மனுஸ்தஷ்ட தவிஷ்டத்த விரோத்ருவம் அக்ராய சசத கிருஷ்ணோ லோகிதாட்ச பிரதத்தனகம் பிரபியோத ஸ்ரீகுப்தா ம பவித்ரம் மங்களம் பரம் ஈசான பிரணதோ பிரணதோ ஜேஷ்ட ஜேஷ்ட பிரஜாபதிகே கிரணே கர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனஹா ஈஸ்வரோ விக்ரமி தண்டி மேதாதி விக்ரமி க்ரமஹம் அனத்தமோ துராதட்ச குருதஞ்சி குருதிராத்பவான் சுரேசரணம் சர்ம விஸ்வரேஜ பிரஜாபவகம் அஜச்ச சம்வச்சரோ வியாழ பிரதி அச சர்வதட்சணகம் அஜச்ச சம்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதகம் ருஷா கபீரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதகம் வசுர் வசுர்மாணச சத்ய சமாத்ம சமித சமகம் அமோக புண்டரே கட்சோ விஸ்வகர்மா விஷக்ருதே ருத்தரோமகி ஸ்ரீராபப்ரோ விசயோனி சுசீரவம் அமிர்தச்சதஸ்தானோ வரரோக மகாதவம் சர்வக சர்வித்வானோ விஸ்வக்சேனா ஜனார்த்தனகம் வேத வேத வித்யாங்கோ வேதாங்கோ வேத வித்கவியம் லோகாத்யச்சர் சுராத்யச்சர் தர்மாத்யச்சர் குருதாக்ருதகம் சதுராத்மா சதுர்யோக சதுதம்ப்ரச்ச சதுர்புஜகம் பிராஜனம் போஜனம் போக்த சஜின்னோ ஜகதாஜிதகம் அணகோ விஜயோ ஜேஜா விஸ்வயோனி புனர்வசோ உபேந்திரோ வாம்ண பிராம சுரமோக சுசிரீர்ஜிதகம் அதிந்த சங்கரஜ சர்கோ நிவ்ராத்ம நியமோ யமகம் வேத்யோ வைத்த சதா யோகி வீரபா மாதவோ மது அதிந்தியோ மகாமாயோ மகாசாகோ மகாபலக மகாபுத்தின் மகாவீரியோ மகா சத்தின் மகாத்யுதியே அணிதேச்ச பபு ஸ்ரீமான் அமே ஆத்மா மகாத்ருதோ மகேஸ்வாசோ மகிபர்த்த சீனிவாச சதாம் கதி அணிருத சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிகே பரிசீதமனோ அம்ச சுபர்ணோ புஜகோத்தமகாம் இரணியதாப சுபதாப பத்தநாப பிரஜாபதிகே அம்பிருத்திய சர்வசிம்சா சந்தாத சன்னிமான்சுரகம் அஜோக சுர்மண சாஸ்த விசுருதாத்மா சுராரிகா குருர் குரு தாம தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷா நிமிஷ சக்ரிவாசஸ்பதி ருதாரதி அக்ரணி கிராமணி ஸ்ரீமா நேயோ நேதா சமீரணக சகஷ்டமூர்த்த விஸ்வாத்மா சகஷ்டாச சகஷ்டபாத் ஆவர்த்தனோ நிவ்ராத்மா சம்பிருத சம்பிரமர்த்தனகம் அஜக சம்பர்த்தகோவகினி ரணிலோதிரி தரணிதரகம் சுப்பிரசாத பிரசத்தாத்மா விஸ்வ ವಿಶ್ವಭುಕ್ ವಿಭು ಸತ್ಕತ್ತ ಸತ್ರುದಸಾದೋರ್ ಜಗಿನ್ನೋ ನಾರಾಯಣೋ ನರಹಂ ಅಸಂಗೇಯೋ ಅಪ್ರಮೇಯಾತ್ಮ ವಿಶಿಷ್ಟ ಶಿವಿಷ್ಟ ಸುಸಿ ಸಿದ್ಧಾರ್ಥ ಸಿದ್ಧ ಸಂಕಲ್ಪ ಸಿತಿ ದಸ್ತಿ ಸಾಧನ ಋಷಾ ಗೀರುಷಾಭೋ ವಿಷ್ಣು ಋಷಾ ಭರ್ವ ಋಷೋಧರ ವರ್ತನೋ ವರ್ತಮಾನಸ್ಥ ವಿವಿಕ್ತ ಸುರಿಸಾಗರ ಸುಭುಜೋತ್ತರೋ ವಾಗ್ಮಿ ಮಹೇಂದ್ರೋ ವಸುದೇವೋ ವಸು ನೈಕರೋ ವ ಪ್ರಾತೃವ ಸಿಭಿ ವಿಷ್ಟ ಪ್ರಕಾಶನ ವಾಜಸ್ತೇಜೋ ಇದಿದರ ಪ್ರಕಾಶಾತ್ಮ ಪ್ರದಾಪನಗ ವೃತ್ತಷ್ಪಂಚರಾಶೋ ಮಂದ್ರ ಸಂತನ ರಾಮ್ಸುರ್ ಭಾಸ್ಕರ ಇದಿ ಅಮೃತಾಂಸು ಪಾವೋ ಬಾಣು ಸಸ ಬಿಂದು ಸುರೇಶ್ವರ ಔಷಧಂ ಜಗಸ್ತೇದ ಸತ್ಯ ಧರ್ಮ ಪರಾಕ್ರಮ ಬೋಧಭವ್ಯ ಭವಣ್ಣಾದ ಭಾವನ ಭಾವನೋ ನಿಲ ಕಾಮಗ ಕಾಮ ಕೃದ ಗಾಂತ ಕಾಮ ಕಾಮ ಪ್ರದ ಪ್ರಭೋ ಯುಗಾದಿತ್ಯೋ ಯುಗಾವರ್ತೋ ನೈಕ ಮಾಯೋ ಮಹಾಸನ ಅತೃಚ ಯಕ್ತರುಪಟ್ಸ ಸಗಸ್ತ ರಜಿನಂಜೀತ್ ಇಷ್ಟೋ ವಿವಿಷ್ಟ ಶಿಖಷ್ಟಿ ಶಿಖಂಡಿ ನವಶೋ ರುಷ ಕ್ರೋಧ ಕ್ರೋಧ ಕೃದ ಕರ್ತ ವಿಶ್ವ ಬಾಹುರ್ಮಗೀಧರ ಅಚ್ಯುತ ಪ್ರಣದ ಪ್ರಣದ ಪ್ರಣದ ವಾಸವಾಣುಜ ಅವಾಂ ನಿಧಿರಧಿಷ್ಠಾಣ ಅಪ್ರಮತ್ತ ಪ್ರತಿಷ್ಠದ ಸ್ಕಂದ ಸ್ಕಂದರೋ ದುರ್ಯ ವರದ ವಾಯು ವಾಸನ ವಾಸುದೇವ ಪ್ರಾತ್ಮಣೋ ರಾಜಿದೇವ ಪ್ರಂದರ ಅಸೋಗದಾರಸ್ತಾರ ಸೂರ ಸವ್ರಿ ಜನೇಸರ ಅಣುಗೋಳ ಸದಾವರ್ತ ಪತ್ಮನಿ ಪತ್ಮನಿ ಭೇಷಣ ಪತ್ಮನಾಭ ಅರವಿಂದಾಕ್ಷಿ ಪತ್ಮಗರ್ಭ ಶರೀರ ಪ್ರದೋ ಮಗಾಶೀರುತ್ತ ನಿವ್ರಾತ್ಮ ಮಗಾಶಂಕರುಡತ್ಮಜ ಅದಿಲ ಸರಮೋ ಭೀಮ ಸರ್ವಣ್ಯೋ ಹವೀರ್ ಹರಿ ಸರ್ವಲಕ್ಷಣ್ಯ ಲಕ್ಷಣ್ಯೋ ಲಕ್ಷ್ಮೀವಾನ್ ಸಮಿಧಂಜಯ ವಿಶರೋರೋಗಿದ ಮಾರ್ಗೋ ಸೇದೋರ್ ದಾಮೋದರ ಸಗ ಮಗೀಧರ ಮಹಾಭಾಗೋ ವೇದ ವಾಣಮಿದಾಸನ ಉತ್ಪವ ಶೋ ಬಾಣೋ ದೇವ ಶ್ರೀಗರ್ಪ ಪರಮೇಶ್ವರ ಕರಣಂ ಕಾರಣಂ ಕರ್ತ ವಿಕರ್ತ ಗುಹಡ ಗುಹಾ ವಾಯ ವ್ಯಾಸಯೋ ವಾಸ ಸ್ವಸ್ಥಾನ ಸಂಸ್ಥಾನ ಸ್ಥಾನದೋ ಧ್ರುವ ಹರತಿ ಪರಮ ದುಷ್ಟ ಪುಷ್ಟ ಸುಭೇಷಣ ರಾಮ ವಿರಾಮೋ ವಿರದೋ ಮಾರ್ಗೋ ನೇಯಾಣಯಾಣಯ ವೀರಶಕ್ತಿಯ ಮದಾಂತೇಶ ಧರ್ಮ ಧರ್ಮ ವಿದುತ್ತಮ ವೈಗುಂಡ ಪುರುಷ ಪ್ರಣದ ಪ್ರಣದ ಪ್ರಣದ ಪ್ರದೋ ಹಿರಣ್ಯಗರ್ಭ ಸತೃಪ್ತೋ ವ್ಯಾಪ್ತೋ ವಾಯುರದೋಕ್ಷದ ಋದು ಸಹಸ್ರದರ್ಶನ ಕಾಳ ಪರಮೇಶ್ವರಿ ಪರಿಗ್ರಹ ಉಗ್ರಹ ಸಂವಕ್ಷರೋ ದಕ್ಷೋ ವಿಶ್ವರಾಮೋ ವಿಶ್ವದಕ್ಷಿಣ ವಿಸ್ತಾರ ಸ್ಥಾವರ ಸ್ಥಾನೋ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಬೀಜಮ ವ್ಯಯಂ ಅರ್ಥಾನರ್ಥ ಮಗಾ ಗೋಸ ಮಗಾ ಭೋಗ ಮಗಾ ಧನಗ ಅಣಿ ವಿನ್ನ ಸ್ತಭಿಷ್ಟೋಭ್ಯ ಧರ್ಮ ಯೋಭ ಮಗಾ ಮಗ ನಕ್ಷತ್ರಣೇಮಿ ನಕ್ಷತ್ರಿ ಶಮ ಶಾಮ ಶಮೀಗಣಗ ಎಂಜಾ ಇಚ್ಚ ಮಗಾ ಚಚ್ಚ ಗುರುದ ಸತ್ರಂ ಸದಾಂ ಗದೇ ಸರ್ವದತ್ಯ ನಿವ್ಯಾತ್ಮ ಸರ್ವಜ್ಞೋ ಜ್ಞಾನಮೋತ್ತಮಂ ಶೂಷಾಭು ಸುಮುಗ ಶೋಷ ಸುಗೋಷಟ್ ಸುಗುಡತ್ರುದೋ ಮನೋಹರ ಜಿದ ಕ್ರೋಧರ್ ವೀರ ಬಾಹುರ್ವಿದಾರಣಗ ಸ್ವಾಮನಸ್ಯ ಸ್ವಾಮಿ ನೈಕಾತ್ಮ ನೈಕಧರ್ಮಕೃದ ವಕ್ಷರ ವಕ್ಷಳ ವಕ್ಷಿ ರತ್ನ ಗರ್ಭೋಧನೇಸರ ಧರ್ಮಕೃದ ಧರ್ಮಕೃದ ಧರ್ಮಿ ಸದರಕ್ಷರ ಮದಕ್ಷರ ಅವಿಜ್ಞಾದ ಸಸಾಂಭ್ರಾಂಸೋರ್ ವಿಧಾದ ಗುರುದಕ್ಷಣ ಕಪಸ್ನೇಮಿ ಸಸ್ಯ ಸಿಂಪೋ ಮೋದಮಗೇಸರ ಆದಿದೇವ ಮಹಾದೇವ ದೇವಸೋ ದೇವಕೃದ ಗುರು ಉತ್ತರ ಗೋಪಿದ ಗೋಪ್ತ ಜ್ಞಾನ ಕಂಬ್ಯ ಪ್ರಧಾನ ಶರೀರ ಬುದ ಪ್ರದು ಭಕ್ತ ಗವೀಂದ್ರೋ ಪುರಿ ದಕ್ಷಿಣ ಸೋಮವೋ ಮೃಗ ಸೋಮ ಪುರುಷಿತ್ ಪುರುಷೋತ್ತಮ ವಿಜಯೋದಯ ಸತ್ಯ ಸಾಂದೋ ದಾರ್ಸಾತ್ಮದಂಪತಿ ಜೀವ ವಿನಯಿ ದಾಸಾಕ್ಷಿ ಮುಗುಂದ ಅಮಿತ ವಿಕ್ರಮ